அக்கா வணக்கங்க, ரமேஷ் பேசுகிறேன். வேர்க்கடலை பற்றி கேட்டிருக்கீங்க, புழுதி ஓட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் மொதல் நீர்ப்பாய்ச்சின மூலம் இறைக்க போகிறீங்களா, இல்லை மானாவாரி வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, வானம் பார்த்த பூமி அது மாதிரி வேர்க்கடலை விதைக்க போகிறீங்களா, மொதல் நிர்ணயம் பண்ணிக்கோங்க. மானாவாரி தான் இந்த பருவத்துக்கு ஏற்றது, செலவே இல்லாமல் விதைப்பு அடுத்தது அறுவடை அது மாதிரி கொண்டுட்டு வருவாங்க விவசாயிகள். வரும், நாங்களும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு உழவு மழை நல்ல பூமி ஊறுறாலோ நல்ல ஊறி இருக்கிறாலோ ஒரு உழவு மழை பெஞ்ச உடனே ரெண்டு சால் வந்து ஒரு சால் ரெண்டு சால் கொக்கி கலப்பையில் ஓட்டுவாங்க. அடுத்து மூணாவது சால் வந்து புழுதி கலப்பையில் ஓட்டிட்டு அடுத்தது நாலாவது முறையாக வேர்க்கடலையை கொட்டி மிஷினில் பின்னாடி இருக்குது கொக்கி கலப்பு மூலமாக போகிற மிஷினில் வேர்க்கடலையை கொட்டி விட்டால் ஒரு ஏக்கருக்கு 40 கிலோ அதிகபட்சமாக போட்டால் அது கொக்கி மூலமாகவே உழுதுட்டு வந்துடும். வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. அந்த பூமியில் இருக்கிற ஈரத்தை வச்சுட்டு வேர்க்கடலை ஒரு 20 நாள் தாக்கு பிடிச்சி முளைச்சி வந்துடும். 10 நாளுக்கு அப்புறம் வேர்க்கடலை வெளியே வரும், இன்னும் ஒரு 10 நாளில் வந்து வேர்க்கடலை முளைச்சி வரும். அதுக்குள்ளே ஒரு மழை பெஞ்சால் இந்த வேர்க்கடலை தாக்கு பிடிக்கும். அப்படி இல்லையா, கொஞ்சம் காயிற நிலைமையில் துவண்டு போகிற நிலைமையில் ஆகும், அதுக்குள்ளே எப்படி இருந்தாலும் மழை வந்துடும். இதை நம்பி தான் விவசாயிகள் போட்டுருக்காங்க. இல்லை நீங்கள் இறைவை பாசனம் தான் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு சால் கொக்கி கலப்பு ஒரு சால் புழுதி கலப்பு போட்டுட்டு டிராக்டர் மூலமாக வேர்க்கடலை போடுற மிஷின் இருக்குது கொக்கி மூலமாக அதை உழுதுட்டு நீங்கள் நீர்ப்பாய்ச்சனம் பண்ணணுன்னா வாய்க்கா பாய்ச்சனம் மூலமாக வாய்க்கா எடுத்து வாய்க்காக்கு மஞ்சி எடுக்கணும். எவ்வளோ பெரிய பாத்தி நீங்கள் போட விருப்பப்படுறீங்க அவ்வளோ பெரிய பாத்தியை போட்டு நீங்கள் இது வந்து நீர்ப்பாய்ச்சனத்தில் புழுதி காய்ந்து இருந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா நீங்கள் வேர்க்கடலை விதைச்சிட்டு மறுநாள் நீங்கள் தண்ணி கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மண்ணில் ஈரம் இருக்கணும், ஈரம் இருந்தால் தான் வேர்க்கடலை முளைக்கும். அதனால தான் வந்து நீர்ப்பாய்ச்சனத்தை விட இந்த முறை வந்து மானாவாரி சிறந்தது, இப்போதைக்கு மானாவாரி சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்கள் வயலில் ஈரம் இருந்தால் டைரெக்டாக விதைச்சிருங்க, விதைச்சிட்டு நீர்ப்பாய்ச்சனம் தேவையில்ல. அப்படி ஈரம் இல்லைன்னா நீங்கள் வாய்க்கால் பாய்ச்சனம் வாய்க்கால் போட்டு நீர்ப்பாய்ச்சனம் செய்தே தான் அங்கே ஆகணும். நன்றிங்க.